சப்தாவஸ்தையின் தன்மை யுரைத்தல். சி வினா அசுத்த மாபையினைச் சித்தமாயினார் கெடுப்பத்தப்படி மனமாயி மாயையும் மாயி மயக்க மனமாயி தான் மாயும் என்று திருமந்திரன் கூறுவதால் மனமே மாயியாம் என்பது பெறப்படுத்தவின் மனத்தை மனத்தார் கெடுப்பது மாயையை மாயியார் கெடுக்கும் உபாயமாம். கெடுக்கு மனம் சத்துவகுலத்தால் வைராக்கிய மயமான சாந்த விருத்தியும் கெடப்படு மனம் இரசோகுலத்தால் இராக மயமான குரோத விருத்தியும் தமோகுலத்தால் அஞ்ஞான மயமான மூட விருத்தியுமாம். இது மனது சத்துவ சுரூபம் என்ன மிக்கேவல்லிய நவநீத செய்யுளாலும் செவ்விதின் விளங்கும். தடை பிரயத்தன் பூர்வகமாகச் சம்பாதிக்கும் சுத்தமனத்தால் அசுத்தமனம் தையின்றி கெடுமென வீண்டுணர்த்தியவாராம். கெடுக்கும் உபாயமாவது சித்தவிருத்தியடங்காது சலித்து ஒரு பொருளைப் பற்றுமாயின் பற்று முதிர்ந்து நிச்சயிப்பதற்கு முன்னர் விவேகத்தால் அதனையுடனே இழித்து விடுத்தலாம். இது எந்தவெந்த பாதனைகள் இதே தெழுந்தவையெல்லாம் மந்த வந்தவளத்தழுக்கி நதுவே மாயிக் கழிவாகும் என்று ஞானவாசிட்டம் கூறுவதால் நன்கு விளங்கும். ஆறு, சப்தாவஸ்தையின் சுரூபத்தை ஏறுவதால் நான்பிரமம் என்னும் ஞானம் கூடஸ்தனுக்குண்டாகின்றதா ஆபாச ஜீவனுக்குண்டாகின்றதா என்னும் வினாவிற்கு அந்த ஞானம் ஆபாசனுக்கு அன்றி கூடஸ்தனுக்குண்டாவதில்லை என்னும் விடைபெறப்படும். இதனது விரிவை விசாரசாகரம் நான்காவது தரங்கத்திற்காண்க 52-53 தத்துவ விளக்கப்படலம். 52, பிரமமான் தனைமறந்த பேதைமை ஏன் ஞானம் பரநிலை காணோம் என்று பகர்தலா வரணமூட நரனொரு கருத்தார் சீவனானென முளைத்தரோற்றன் நம் குரவன் வாக்கியத்தார் தன்னைக் குறிக்கொழல் பரோட்சனா 1-53. தத்துவ விசாரம் செய்து சகலசந்தேக மும்போ எத்துவை தந்தாநாத லபரோட்ச ஞானமாகும் கர்த்தனான் சீவபேதன் கழுவதே துக்கம் போதன் முத்தனா எல்லான் செய்து முடிந்ததா நந்த மாமே கூல் விடை அன்பனே கூறுதும். இந்த மாயைகளார் சீவர்கட்குச் சப்தாவஸ்தைகள் உண்டாகின்றன. அவை அஞ்ஞானம், ஆவானம், முடல், விட்சேபம், முளைத்தல், பரோட்ச காணாத ஞானம், அபரோக்ஷ் பிரத்யக்ஷ ஞானம், சோகநிவர்த்தி, தழல்கடல், நீரங்கச திருப்தி, சாய் குளிர்மையாதல், தடையற்றவானந்தம் என்பனவாம். 1. சுதிவிசாரத்திற்குழன் ஜீவன் பிரம்ம வடிவமாகிய தன்னை கூடஸ்தனை யானாரென்று கருதாமலிருந்த பேதைமை அறியாமை ஏ அஞ்ஞானமாம். 2. பின்னணு சமயம் சிதாத்ம பிரசங்கம் நேர்ந்துவிடத்து பிரமமில்லை அத்திருந்தால் விளங்கும் இல்லாமையின் அது விளங்கவில்லை என்று கூறுதல் ஆவரணமாம். 3. அப்பால் அவன் கருமத்தைச் செய்பவனும் அதன் பயனை அனுபவிப்பவனும் நான் என்ன மோரெண்ணத்தால் தன்னை கர்த்திருத்தோ போவிதிருத்தோமுடைய சீவன் என கருதி நான் ஜீவன் என வெளிப்படுதல் விட்சேபமாம். இது துக்கம் சோகம் பிராந்தி என்று கூறப்படும். 4. பின்னர் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் என்று பிரமத்தை நிருப்பைக் கூறும் குருவினுபதேசத்தினால் பிரத்யேக பின்ன பிரம்மமாகிய தன்னையுண்டென்றுணர்தல் பிரம்மமில்லை என்னும் அசத்துவாபாதக வாவரணத்தைக் கெடுக்கும் பரோட்ச 52 ஞானமாம். பிரம்மமில்லை என்னும் வியவகாரத்திற்கேது அசத்துவாபாதக அசத்துத்தன்மையைச் சம்பாதிக்கும் ஆவரணமாம். அது விளங்கவில்லை என்னும் வியவகாரத்திற்கேது அபானாபாதக விளக்கமின்மையைச் சம்பாதிக்கும் ஆவரணமாம். இவை முறையே நாஸ்தின்வாதி எனக் கூறப்படும். பிரமாத்மாவினது அல்லது ஜீவாத்மாவினது சுரூபத்தை உணர்த்தும் வாக்கியம் அவாந்தர வாக்கியம் எனப்படுதலின் இவ்வாக்கியம் பரமாத்மாவின் சுரூபத்தை அறிவிக்கும் அவாந்தர வாக்கியமாம். கைவல்லிய நவநீதம் 54. இதனக்கறியும் வண்ண மிப்படியொருதை தாந்தம் புதுமையாங்கதைகள் பத்து புருளரோ ராற்றை நீந்தியுதகதை ரத்திலேறியொருவனோன் பதுபை ரெண்ணியதனுடு தசமன் தானன் அறியாமன் மயங்கே நின்றான். 5. பிறகு நீயே பிரம்மென்னும் மகாவாக்கியத்தினால் தத்துவ பிரம விசாரஞ்செய்து பிரமாண பிரமேயங்களில் உள்ள சகலசம் சமயமும் நிவர்த்தியாய் அத்வைத பிரமமே தானாதல் பிரமம் விளங்கவில்லை என்னும் அபானாபாதக ஆவரணத்தைக் கெடுக்கும் அபரோக்ஷ ஞானமாம். 6. பிரம்ம சாட்சா்காரத்திற்கு பின்னர் நான் கர்த்தரு போக்திரு என்னும் ஜீவத்துவம் நீங்குவதே சோகநிவர்த்தியாம். 7. சர்வத்துக்கங்களினின்றும் விடுபட்டவனாய்ச் செய்யத்தக்கனவெல்லாம் செய்யப்பட்டன, அடையத்தக்கனவெல்லாம் ஆடையப்பட்டனவென்னும் சந்தோஷமே நிரங்கு சத்திருத்தியாம். 53:1 வேதாந்தங்களில் ஜீவப்பிரம்மங்களின் பேதம் கூறப்படுகின்றதா அல்லது அபேதம் கூறப்படுகின்றதா என்பது பிரமாணத்திலுள்ள சம்சயமாம். 2. ஜீவப்பிரம்மங்களின் பேதம் சத்தியமா அல்லது அபேதம் சத்தியமா என்பது பிரமேயத்திலுள்ள சம்சயமாம். சம்சயம் சந்தேகம். நீயே பிரம்மென்று சர்க்குரு கூறும் மகா வாக்கியத்தினால் நான் பிரம்மென்றுண்டாகும் அவரொற்ற ஞானம், பிரம்மத்தை நானறியவில்லை என்னும் அஞ்ஞானம், பிரம்மமில்லை விளங்கவில்லை என்னும் மிருபகையாவரணம், நான் பிரம்மமல்லன் சுபாசுப கர்மங்களைச் செய்பவனும் சுகதுக்கங்களை அனுபவிப்பவனுமாகிய ஜீவன் என்னும் விட்சேபம் என்ன இவ்வளவு அவித்தியா சமூகத்தை நாசஞ்செய்வதாமென். என்னிடத்துச் ஜன்மமும் மரணமும் சுகதுக்கங்களின் லேசமும் ஒரு சம்சார தர்மமும் இல்லை, ஆனால் நான் என்ன மரணமென்றிய பிரம்மென் தருவதே சோக நிவர்த்தியாம் பலமாம். சோக நிவர்த்தியும் நிரங்கசுத்திருத்தியும் அபரோட்ச ஞானத்தின் இவ்வவசையின் பிரசங்கத்தால் அசுத்தமாயே சுத்தமாயே யார் கெடுமென்பது செவ்விதின் விளங்கும். ஈண்டு கூறிய சத்தாவஸ்தையுள் அஞ்ஞான ஆவரண விட்சேபமென்று மூன்றும் பந்தகரணமும் பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானமென்று விரண்டும் அவற்றி நிவர்த்தி சாதனமும் சோக நிவர்த்தி நீரங்குசுத்திருத்தி என்னுமிரண்டு மோட்ச வடிவமுமாம். 54. வாய் தத்துவ விளக்கப்படலம். 55. அறியாத மயிலன் ஞான மவநிலை காணோமென்றல் பெரியாவா வரணமாகும் பீழை கொன்றல் விட்சேப நெறியாளன் சமனுண்டு நிற்கின்றான் என்ற சொல்லைக் குறியாக வெண்ணை நெஞ்சிற்கொள்வது பரோட்ச ஞானம். சி வினா அயனே. சுயம்பிரகாச சித்ரூப ஆன்மாவிற்கு நித்திய அபரோட்சத்துவம் இருத்தலின் அதற்கு அஞ்ஞானாதி சப்தாவஸ்தைகள் உண்டாம் என்பதெவ்வாறு? அதனை ஒரு திருஷ்டாந்த வாயிலாக கூறுமாறு பிரார்த்திக்கின்றேன். கூட்விடை 10 புஷர்கள் ஒருங்கு சேர்ந்து வினோதமாக யாத்திரை செய்யும்போது வழியிலுள்ள தோர் பிரவாகமுடைய நதியை நீந்திக் கடந்து அதன் கரைமேல் ஏறினவுடன் அவர்களுள் தலைமையாயுள்ளவன் ஏனைய 9 புருடர்களையும் முறையே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 என்றெண்ணி அவ்வொன்பதின் மரோடுதான் பத்தாமவன் என்றெண்ணி எறியாது பிரமயமுத்து நின்றள். 54:1 அவ்வாறு பிரமித்து நின்றவன் அவ்வொன்பதின் மறை எண்ணிய தன்னை தசமனின் அறியாத மயக்கமே அஞ்ஞானமாம். 2. அதனால் தசமன் தான் இல்லை இல்லாமையார் காணோ மென்று கூறுதல் இருவகை யாவானமாம். 3. தின்பு தசமன் நதியில் மூழ்கி இறந்தான் என்று துக்கங்கொன்றல் விட்சேபமாம். 10 புஷர்கள் என்பதற்கு தாஷ்டாந்தம் ஆபாசனம் புரியட்கமும் ஆத்மாவுமாம். புரியட்கமாவன: 1. ஆகாசாதி பூதபஞ்சகம், 2. சூத்திராதி ஞானேந்திரிய பஞ்சகம், 3. வாக்காதி கர்மேந்திரிய பஞ்சகம், 4. பிராணாதி வாயு பஞ்சகம், 5. மனாதி என்ற கரண சதிஷ்டயம், 6. அவித்தை, 7. காமம், 8. கர்மம் என்பனவாம். ந சிரவணமாதி ஏந்தும் செறிந்தவா காதி ஏந்தும் வருபிரா நாதி ஏந்து மறுவும் வா நாதி ஏந்து மிருதயமாதி 4. மெய்திய வவித்தை காமம் பரவுகன் மம்மில் வெட்டும் பகர்புரி எட்ட கங்கான் என்பது விவேக சூடாமணி. சம்சாரமென்னும் காண சல மனுத்தேகமாகிய கரையிலேறி இப்புரியட்கமுடைய பாபாசன் வாற்றிற் பிரவேசித்து அதனது ஞான விருப்ப காலத்தில் நானாரென்று விசாரித்து தனது நிஜவடிவ. 55. கைவல்லிய நவநீதம். 56. புண்ணிய பதிகன் பின்னும் புருடரன் பதின்மர் தம்மை எண்ணுரே தசமனாவை என்னவே தன்னைக் காணல் கண்ணினிற் கண்ட நானன் கரைதல் போவது நோய் போத எண்ணிய மனதலையின் தெடுதலா அந்த மாமே. 4. அப்பால் கல்வி எறிவொழுக்கடையனாய் அத்ததியின் கரைப்பக்கமாய்ப் பிரயாணஞ்செய்ய ஒருவன் அவ்வழகியைக் கேட்டு அழமிடத்தில் சென்று தசமன் நதியில் மூழ்கி இறக்கவில்லை, அவனை விடுத்திருக்கிறேன் என்று கூறிய அவ்வாக்கியத்தை தசமன் நிச்சயமாகக் கொள்வது பரோட்ச ஞானமா? 55. பிறகு தசமன் அந்த பிரயாணியை நோக்கி, ஐயரே, தசமன் எங்கிருக்கின்றன்? அவனை தேவரீர் தயவு செய்து காட்டல் வேண்டும் என்று பிரார்த்திக்க, அவன் தசமனை நோக்கி, 9 மறையன் நீயே தசமனாவை என்று கூற, அதனால் அவன் தன்னை தசமனாகக் காண்டலே அபரோட்ச ஞானமாம். 6. அதன் பிறகு தசமன் நதியில் வெளியிறந்தான் என்று வருத்தம் கொண்டழகை நீங்குவதே சோகநிவர்த்தியாம். 7. அதனால் சம்சயம் நீங்கி ஆனந்த முண்டாதலே நிறங்கு சத்திருப்தி. 56. யாம், இத்திருஷ்டாந்தத்தால் ஆன்மாவிற்கும் அஞ்ஞானாதி சத்தாவஸ்தை பொருந்துமென்பது நன்கு விளங்கும். ஆன்மாவின் வேறாகிய 9 தத்துவங்களையும் அறிந்து அவற்றை எறியும் தனது நிஜவடிவை எறியாமையே அஞ்ஞானமும். அதனால் ஆத்மாவில்லை இருந்தார் காணப்படாதாவென்னும் இருவகையாவரணம். அதனால் அர்த்தாத்தியாச நானாத்தியாச வடிவ விட்சேபமும். அதன் பின்னர் பெருமம் இருக்கின்றது என்று சர்க்குரு கூறும் அவாந்தர வாக்கியத்தைக் கேட்டலால் பெருமம் இருக்கின்றது என்னும் பரோட்ச ஞானமும், அப்பால் பிரம்மம் யார் என்னும் வினாவிற்கு நீயே பிரம்மம் என்று குறுகூறும் விடையாகிய மகா வாக்கியத்தினால் நான் பிரம்மம் என்னும் அபரோட்ச ஞானமும். அதனால் அஞ்ஞானத்தினாலாகிய ஆவரணத்தோடு கூடிய இருவகை யத்தியாச வடிவ விட்சேப் நாசம். அதனால் தடையற்ற வானந்தமும் ஆபாசனுக்கு அன்றி கொடுசனுக்குண்டாகாமல் எறிதற்பாற்றாம். கடமிருக்கின்றது படமிருக்கின்றது என்றார் போல்வதாலுண்டாகும் ஞானம் பரோட்ச ஞானமாம். இது கடம் இது படம் என்றார் போல்வதாலுண்டாகும் ஞானம் அபரோட்ச ஞானமாம். 56. தத்துவ விளக்கப்படலம். 57. தசபுமான் தனைக்கண் தார்போர் சர்க்குரு மூர்த்தி ஏன் நிசவடிவினையான் காண நேர்காட்டல் வேண்டுமென்றான் சுசிபெரு மிலக்கியார்த்தன் தொம்பதன் தற்தங்கட் கசிபது வைக்கியன் செய்ய மதுசெய்யும் உண்மை கேளாய்.